தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ் தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் வளர்ந்த நாள் முதல் கார் குழலும் அழைக்கிறே உன்னை பூச்சோட மயக்கம் ஏனடி பூங்குயிலே தவிக்கிறேன் அடி நான் கூட இடந்தான் இப்போது ஆசை விடாத சுகந்தான் அப்போது தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் காதல் உனக்கு நான் சிறு தூரல் வியத்து வாடிய மேசிலிட்ட உனக்கு நான் மலைத்தாரல்தான் அடுத்த கட்டம் நடப்பதெப்போ எனக்கு உன்னை கொடுப்பதெப்போ மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் ஜில் ஜில் இளநெஞ்சில் ஜல் ஜல் ஒரு ஊஞ்சல் ஜில் ஜில் இளநெஞ்சில் ஜல் ஜல் ஒரு ஊஞ்சல் ஜல் ஜல் ஒரு ஊஞ்சல்